அன்பார்ந்த இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய சம்சுதீன் காசிமீர் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று நமது பேராசிரியர் முனைவர் அப்துல்லா அவர்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் பஷீர் அகமது அவர்களை மற்றும் தலைவர் பெருமக்களை, இஸ்லாமிய பெருங்குடி மக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக நமது பேராசிரியர் அப்துல்லா அவர்களை வாழ்த்தி பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லோராலும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய, எப்போதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு அறிஞர் தான் அவர். இன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழக அரசியல் வட்டாரத்தில், பண்பாட்டு தலங்களில் ஒரு மாபெரும் அதிர்ச்சியையும் மிகப்பெரும் விவாதத்தையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு காரணங்கள் நீங்கள் அறிந்த காரணங்கள் தான், புதிய செய்திகள் ஏதுமில்லை. அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என்பதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த ஒரு தத்துவ அறிஞர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. எத்தனையோ பேச்சாளர்களை தமிழகத்தில் நான் கண்டிருந்தாலும் என்னை வியப்பில் ஆழ்த்திய பேச்சாளர் ஒருவர் உண்டு என்று ஒரு முறை கவிஞர் வைரமுத்து சொன்னார். அவர் யாரை சொன்னார் என்றால், நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்களைத்தான் சொன்னார். அப்படி மணிக்கணக்கிலே 6 மணி நேரம், 8 மணி நேரம் என்று இடைவிடாமல் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவ்வளவு நேரம் பேசினாலும் ஒருவர் கூட எழுந்து போக முடியாத அளவுக்கு அனைவரையும் கட்டி போடக்கூடிய வலிமை பெற்றவர். அப்படி ஆதாரங்களை அடுக்கி வைத்து வாதிடக்கூடிய வல்லமை பெற்றவர். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர் தத்துவ தளத்திலே ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்தார் என்பதுதான் அதற்கு அடிப்படை காரணம். வந்தவுடன் என்னிடத்திலே அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை தழுவியது என் குடும்பத்திற்கே நான் வந்து சொன்ன பிறகுதான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இது எனக்கு 10 ஆண்டு காலமாக இருந்த ஒரு தேடல். இல்லை இல்லை என்று இறைவனை பற்றி பேசிய எனக்கு 10 ஆண்டு காலம் இருந்த தேடலின் விளைவாக இஸ்லாத்தை நாடி வந்திருக்கிறேன், இஸ்லாத் என்கிற இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறேன், இப்போது எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டிருக்கிறது என்று என் காதோரம் சொன்னார். தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை தமிழகத்தில் வேறு யாரும் பரப்ப முடியாத அளவுக்கு ஊரூராய் சென்று பரப்பிய பெருமை பேராசிரியர் அப்துல்லா அவர்களை சாரும். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுகிறோம், தந்தை பெரியார் அவர்களை பற்றி மேடையில் பேசுகிறோம் என்று சொன்னால் யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அதற்கு பேராசிரியர் அப்துல்லா அவர்களும் மிக முக்கியமான ஒரு காரணம். அப்படி பேசி இந்த மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய மகத்தான தலைவர்களின் கருத்துக்களை பரப்பிய அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி இறைவன் அடிமை என்று பெயரும் சூட்டியிருக்கிறார். அப்துல்லா என்றால் என்ன பொருள் என்று வரும்போது தம்பிகளிடத்திலே கேட்டேன். அல்லாவின் அடிமை என்று பொருள், இறைவனுடைய அடியார் என்று பொருள் என்று சொன்னார்கள். ஆக அந்த அளவுக்கு அவர் இந்த இடத்திலே வந்து நிற்கிறார் என்றால், சில பேர் அவர் நிலையில்லாமல் இருக்கிறார் என்று விமர்சிக்கலாம். அப்படி அல்ல, அவர் தத்துவ தளத்திலே ஆழ்ந்து ஊறி திளைத்து மிக நீண்ட நெடிய தேடலுக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்கிற போது, விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அவருடைய முடிவை வரவேற்கிறேன். இஸ்லாத் என்பது மனிதநேயத்தை, ஜனநாயகத்தை உலகெங்கிலும் பரப்புகிற ஒரு மார்க்கம், அதை யாரும் மறுத்துவிட முடியாது. இறைவன் உண்டு என்ற கருத்தை சொல்லுகிற அளவில் மட்டுமே இந்த மார்க்கம் நின்றுவிடவில்லை. இறைவனின் மீது நம்பிக்கைவை என்று வலியுறுத்துகிற மார்க்கமாக மட்டுமே இது நின்றுவிடவில்லை. மனிதர்களுக்கிடையிலே சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநாட்டுவதற்கு ஏற்ற வாழ்வியல் நெறிமுறைகளை கற்பிக்கிற ஒரு மகத்தான தத்துவம்தான் இஸ்லாம். நான் அவரை வாழ்த்துவதற்காக ஆடை போர்த்திய போது அவர் என்னை மார்போடு தழுவி மூன்று முறை ஆலிங்கனம் செய்தார். இது இஸ்லாத்தின் மிக உயர்ந்த பண்பாடு. மனிதனை மனிதன் தீண்டுவதே பாவம் என்கிற ஒரு கொடூரமான கருத்தியலை கொண்டது இந்துத்துவம். தள்ளி நிற்க வேண்டும் என்று கொடுமையை திணித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது இந்துத்துவம். சகோதரத்துவத்தை முற்றிலுமாக மறுக்கிற கருத்தியல் இந்துத்துவம். ஆனால் இஸ்லாம் அனைவரையும் மார்போடு கட்டி தழுவி அரவணைக்க கற்றுத்தருகிற மனிதநேயத்தை கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை பேராசிரியர் அப்துல்லா அவர்களை நான் மேடைகளில் சந்தித்திருக்கிறேன். வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம், கை குலுக்கிக் கொள்வோம். ஆனால் இந்த முறைதான் அவர் என்னை மார்போடு கட்டி தழுவிக்கொண்டார், அணைத்துக் கொண்டார், நெஞ்சோடு என்னை அணைத்துக் கொண்டார். எனக்கும் உடலெல்லாம் புல்லரித்தது, மகிழ்ச்சியை தந்தது. இதுவரையில் அந்த உத்தி அவருக்கு தெரியாதா? கட்டி தழுவ வேண்டும் என்கிற பாசம் இல்லாமல் இருந்தாரா? என் மீது மதிப்பு இல்லாமல் இருந்தாரா? ஆனால் இதுவரையில் அவருக்கு அதை கற்றுத்தராத ஒன்று, இதை கற்றுத்தந்திருப்பது இஸ்லாம் தான். ஆக இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை ஒரு வாழ்வியல் நெறியாகவே கற்றுத்தருகிறது. பாசம் இருக்கலாம், பற்று இருக்கலாம், மதிப்பு இருக்கலாம், அதை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் செயலிலே காட்ட வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற ஒரு மகத்தான இயல்தான், இறை இயல்தான் இஸ்லாம். ஆகவே இஸ்லாம் என்பது கடவுள் உண்டு என்று சொல்லுகிற ஒற்றை கருத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. கடவுள் உண்டு என்பது எதற்காக என்றால், கடவுளை நம்பு என்று சொல்லுவது எதற்காக என்றால், மனிதர்களுக்கிடையிலே சகோதரத்துவம் வளர வேண்டும் என்பதற்காக, மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காக, உலகெங்கிலும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, உலகெங்கிலும் சமாதானம் பரவ வேண்டும் என்பதற்காக. அதற்கு இவனை நம்பு அவனை நம்பு என்று சொல்லுவதற்கு மாறாக இறைவனை நம்பு என்று ஒரு அடையாளத்தை தருகிறது இஸ்லாம். இதில் ஒரு மகத்தான தத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதை நான் அடிக்கடி மேடைகளிலே சொல்லுவதுண்டு. இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிற மேடைகளில் அல்ல, இஸ்லாமியர்களே இல்லாத மேடைகளிலும் நான் பேசியிருக்கிறேன். இங்கே நம்முடைய சம்சுதீன் அவர்கள், இறைவன் திருமாவளவனின் விழிகளை திறக்கட்டும், இறைவனடியை திருமாவளவன் வந்து சேர வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்தினார். எனக்கு அப்படி இஸ்லாத்தை தழுவக்கூடாது என்றெல்லாம் எந்த கருத்தும் இல்லை. அண்ணன் அவர்கள் ஒருவேளை தவறாக புரிந்திருக்கலாம். நான் மேடையிலே சொல்லுகிற போது அன்றைக்கு என்ன சொன்னேன் என்றால், இஸ்லாத்தை தழுவதா தழுவ வேண்டாமா என்பது பற்றி நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அரசியலும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால், அரசியல் தளத்தில் நான் இருக்கிற காரணத்தினால், அப்படி துணிந்து உடனடியாக என்னால் எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது. இன்றைக்கு இந்த நிலையிலே நான் முடிவெடுத்தால் ஒரு 10,000 பேரைத்தான் என்னால் கொண்டு வர முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற மகத்தான தலைவர், அகில இந்திய அளவிலே புகழ்பெற்ற தலைவர், பௌத்தத்தை தழுவது என்று முடிவெடுத்த போது அவருக்கு பின்னால் சில 100,000 பேர்தான் போனார்கள். அந்த மாமனிதர் எடுத்த முடிவையே இந்தியா முழுமைக்கும் தலைவராக ஏற்றுக்கொண்ட நிலையிலும் கூட அனைத்து தலித்துகளும் 100% போகவில்லை, சில 100,000 பேர் போனார்கள், 500,000 பேர் போயிருப்பார்கள். அதிலும் அவர் சார்ந்த குறிப்பிட்ட சமூக பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போனார்கள், மகர் பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போனார்கள். பாபு ஜெகஜீவன் ராம் பிரிவை சார்ந்த சமார் வகுப்பினர் போகவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் பல்லர் சக்கிலியர்கள் போகவில்லை. அவர் எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாரோ அந்த மகர் பிரிவை சார்ந்தவர்கள் தான் ஒரு 500,000 பேர் அன்றைக்கு நாக்பூரிலே திரண்டு பௌத்தத்தை தழுவினார்கள். எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படி மிகப்பெரிய தலைவராக இருந்த, தேசிய தலைவராக இருந்த, உலக புகழ்பெற்ற தலைவராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த முடிவை எடுத்த போதே சில 100,000 பேர் தான் திரண்டார்கள் என்கிற போது, இன்றைக்கு நான் ஒரு சுண்டைக்காய் அளவில் தான் மக்கள் மதிப்பை பெற்றிருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தால் தனிநபராகத்தான் வந்து சேர முடியும், அல்லது சில 1,000 பேர் தான் வந்து சேர முடியும் என்று எனக்கு இருந்த சிக்கலை சொன்னேன். ஆக அரசியல் ரீதியான ஒரு முடிவாகவும் பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அது அவருடைய தனிநபர் முடிவு. திருமாவளவன் ஒரு முடிவெடுத்தால் அது அரசியலும் சார்ந்து இருக்கிறது. நான் ஒரு கட்சி தலைவனாக இருக்கிற காரணத்தினால் நான் முழுமையாக அந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பை தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அரசியல் விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள், சமூக விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள், பொருளாதார விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள், பண்பாட்டு தளத்திலே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். வெறும் உழைக்கிற ஒரு வர்க்கமாக மட்டும்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று எந்த வழிகாட்டுதலும் இல்லை, வழிகாட்டிகளும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அவர்களை அரசியல்படுத்துகிற பணியில் 1% தான் நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில நான் இந்த முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று அன்றைக்கு நான் சொன்னேன். வாக்குறுதி தந்தேன் என்று அண்ணன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். நான் வாக்குறுதி தரவில்லை என்று மறுப்பதற்காக இதை சொல்லவில்லை, ஆனால் சொன்ன செய்தியை சரியாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இஸ்லாத்தை பற்றி நான் பேசுகிற போது சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், அனைத்து மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன், பெரும்பாலான மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், மற்ற மார்க்கங்களை விட இது சிறந்த ஜனநாயக கருத்தியலை கொண்ட ஒரு மார்க்கம் என்பதற்கு இது ஏற்றிருக்கிற கருத்தியல் தான் அறிவு வழிபாடு என்கிற கருத்தியல் தான் அதற்கு அடிப்படையானது என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த மிகப்பெரிய அரங்கத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்துக்களுக்கு இது வெறும் அரங்கம், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு வழிபாட்டு தலம். இந்துக்களுக்கு வழிபாட்டு தலம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அங்கே கட்டாயம் ஒரு கடவுள் சிலை இருக்கும், அங்கே மணியடிக்கும், அங்கே பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும், இவையெல்லாம் அங்கே நடக்கும். ஒரு சிலை இருந்தால் தான் அது கடவுள் என்று அவன் நம்புகிறான், ஒரு உருவத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான். ஆக கல்லாய் இருக்கிற உருவத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை போல ஒரு மனிதனின் மீதும் நம்பிக்கை வைப்பது, ஆதிகாலத்தில் அரசனின் மீது நம்பிக்கை வைத்த நடைமுறையில் இருந்து வந்தது. இறைவன் என்றால் தமிழில் அரசன் என்றுதான் பொருள், நேரடியாக அந்த சொல்லுக்கு பொருள் அரசன் என்றுதான் பொருள். இறை என்றால் அரசு, இறைவன் என்றால் அரசன், கோ என்றால் அரசன், கோயில் என்றால் அரசன் இருக்கும் இடம் என்று பொருள். அன்றைக்கு சட்டமன்றம் இன்றைக்கு இருப்பதைப் போல கிடையாது, இன்றைக்கு நாடாளுமன்றம் இருப்பதைப் போல தனியே நாடாளுமன்ற அவை கிடையாது. அரசன் அமர்ந்து மந்திரிகளோடு கலந்து பேசுகிற இடம் கோயில். அரசன் இருக்கிற இடம் அங்கிருந்துதான் அவன் மந்திரிகளோடு கலந்து பேசி ஆணைகளை பிறப்பித்தான். அங்குதான் ஆயுதங்களை அவன் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டான். அங்குதான் ஆயிரங்கால் மண்டபம் என்று மண்டபங்களை கட்டி நாட்டின் மேம்பாடு தொடர்பாக விவாதித்தான். ஆக அதுதான் நாடாளுமன்றமாகவோ அல்லது சட்டமன்றமாகவோ நடந்தது. எனவே கோயில் என்பதும் கோ என்கிற சொல்லிலிருந்து வந்த ஒரு சொல்தான். கோ என்றால் அரசன் என்றுதான் பொருள். ஆகவே அன்றைக்கு அரசனை வழிபடுவதுதான் ஆண்டவனை வழிபடுவது என்கிற ஒரு நடைமுறையாக இருந்தது. ஆக அரசனை வழிபடுகிற போது அரசன் தன்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, தனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்கிற நிலையில அவன் பேராதிக்கம் உள்ளவனாக, அகந்தை உள்ளவனாக, திமிர் பிடித்தவனாக மாறுகிறான். அது ஏகாதிபத்தியமாக மாறுகிறது. அரசனின் அதிகாரம் என்பது ஏகாதிபத்தியமாக மாறுகிறது. அப்போது அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லை, அவனை கட்டுப்படுத்த ஆள் இல்லை, அவனை தண்டிப்பதற்கு சட்டம் இல்லை. ஆகவே அவன் வைத்ததுதான் சட்டம் என்கிற நிலையிலே ஒரு ஏகாதிபத்தியம் இருந்தது. தனி மனித வழிபாடு என்பது கேள்வி கேட்க சூழல் இல்லாத ஒரு நிலையை வளர்த்தது. எனவே அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் வறுமையையும் அல்லது அடிமைத்தனத்தையும் உருவாக்க காரணமாக இருந்தது. அப்படி தனி மனித வழிபாட்டை வற்புறுத்தக்கூடிய வகையில்தான் அரச வணக்கம், அதாவது அரசனை வழிபடுவது இறைவனை வழிபடுவது என்கிற அந்த நடைமுறையிலிருந்து மாறுபட்டு தனி மனித வழிபாடு ஏகாதிபத்தியத்திற்கு இடம் ஒதுத்து விடுகிறது அல்லது ஜனநாயகத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்கிற போது தனிநபர் வழிபாடு கூடாது, அதற்கு உருவ வழிபாடு கூடாது என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டதுதான் நபிகள் நாயகம் நமக்கு காட்டியிருக்கிற இஸ்லாம் என்கிற இறை நெறி. எந்த ஒரு சிலையை வைத்தாலும் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும். ஆக மனிதனை வழிபடுவதாக அமையும். மனிதனை வழிபடுவது என்று தொடங்கிவிட்டால் அதற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்விடும். மனிதனை வழிபடுவது என்ற நிலையை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கு ஒரு வரம்பே இல்லாமல் போய்விடும், முடிவே இல்லாமல் போய்விடும். அது ஏகாதிபத்தியத்திற்கு அணிவகுத்து விடும், வழிவகுத்து விடும். எனவே அருவ வழிபாடு என்பதுதான் உண்மையான ஜனநாயகத்திற்கு அடிப்படையாக அமையும். இதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபிகள் ஆராய்ந்து உணர்ந்து அதை ஒரு வாழ்வியல் நெறியாக அமைத்து யாரும் யாரையும் தனிநபராக வழிபாடு செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை கடைபிடிக்கலாம், மதிக்கலாம், கட்டிப்பிடிக்கலாம், சமத்துவத்தை நடைமுறையிலே நீங்கள் கையாளலாம், ஆனால் வழிபாடு என்கிற நிலைக்கு போய்விடக்கூடாது. எனவே வழிபாட்டுக்குரிய தகுதி இறைவனுக்கு மட்டுமே, இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்ற கருத்தியை, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான கருத்தியை உருவ வழிபாடு என்பது அப்படி அல்ல. எனவேதான் இதற்கு இரண்டுக்கும் இடையிலே அருவ வழிபாடு உருவ வழிபாடு என்கிற இரண்டுக்கும் இடையிலே ஒரு கருத்து உருவானது. அந்த கருத்து லிங்க வழிபாடு கருத்து. இந்த லிங்கம் என்பதிலே உருவமாக அது இருந்தாலும் கூட அருவமாகவும் அது விளங்குகிறது. ஏனென்றால் அதிலே மூக்கு இல்லை, கண் இல்லை, வாய் இல்லை, கைகால் இல்லை, சிரசு இல்லை. ஆகவே ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்தை நாம் எப்படி கற்பனை செய்து கொள்ள முடியும்? இறைவன் என்றால் அவனுக்கு ஒரு வடிவம் தேவை என்ற எண்ணம் உருவ வழிபாட்டாளருக்கு இருந்தது. இதுவரையில் எவனும் சிவபெருமானை பார்த்ததில்லை, ஆனால் சிவபெருமானை வரைந்து வைத்திருக்கிறார்கள். கலைஞரை பார்க்கிறோம், கலைஞரை படமாக நாம் வைக்கிறோம், பார்த்தோம், அதனால் வரைகிறோம். அதை போல நாம் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறோம், அதை போல் வரைந்து கொள்கிறோம். ஆனால் இதுவரையில் எவனுமே சிவபெருமானை பார்த்ததில்லை, ஆனால் சிவபெருமானுக்கு உருவம் இருக்கிறது. யாருமே கிருஷ்ணனை பார்த்ததில்லை, ஆனால் கிருஷ்ணனுக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவம் மனித உருவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவன் மனிதன், மனிதனைத்தான் பார்த்திருக்கிறான். எனவே மனித உருவத்தை தான் இறைவனுக்கு கொடுக்க முடியும். இறைவனுக்கு எப்படி உருவம் என்று எவனாலும் சொல்ல முடியாது. ஆனால் உருவ வழிபாட்டாளர்கள் தன்னை போல ஒரு உருவத்தை வரைந்து அதற்கு சில கற்பிதங்களை உருவாக்கி அதை வழிபாடு செய்கிறான். எனவே இறைவனை வழிபடுவதும் தனி மனிதனை வழிபடுவதும் ஒன்றுதான். அதனால் சில தனி நபர்கள் போலி சாமியார்களாக வளர்கிறார்கள், சொத்துக்களை குவிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், ஏழைக்கிறார்கள், பாலியல் வாழ்வில் துன்புறுத்தல்களை செய்கிறார்கள். அது ஒரு ஏகாதிபத்தியமாக மாறுகிற காரணத்தினால்தான், அது இறை வழிபாடு என்பது உருவ வழிபாடாக இருக்கிற காரணத்தினால்தான் தனி மனிதர்களை ஆண்டவனாக கருதுகிற நிலை ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் ஜனநாயகத்திற்கு எதிராக செய்ய முடிகிறது. ஆனால் உலகத்தில் இதுவரையில் எங்கும் ஒரு போலி முஸ்லிம் மலகுரு என்று யாரும் இதுவரையில் சொன்னதில்லை. போலி சாமியார் இஸ்லாத்திலே உண்டு என்று இதுவரையில் எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏனென்றால் இங்கே சாமியாராக இருப்பவர்கள் போதகர்கள் தான், கருத்து பரப்பக்கூடியவர்கள் தான், ஜனநாயகத்தை பரப்பக்கூடியவர்கள் தான், இறை நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான். அவர்கள் மீது எந்த மித், அதாவது கற்பிதம் கிடையாது. இவர் சாமியா எனவே அவர் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பது உலகத்தில் இஸ்லாத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இங்கே சங்கரமடத்திற்கு போனால் அவர் காலை தொட்டு வணங்குவது, ஏனென்றால் அவர் மீது ஒரு மித் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. அவர் ஒரு இறை அவதாரம், இறைவனே இப்படிப்பட்ட அவதாரமாக மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி கூட்டத்தை கூட்டு வரார்கள். ஒரு வழிபாடு அதற்குத்தான் இட்டு செல்லும். ஆகவே அப்படி ஒரு மனிதனின் மீது தவறான ஒரு மித், ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற போது எல்லா குற்றங்களுக்கும் அது வழிவகுக்கிறது, சுரங்களுக்கு அது வழிவகுக்கிறது, ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு அது வழிவகுக்கிறது, சகோதரத்துவத்தை அது மறுக்கிறது. அவன் சொல்கிறான், உலகத்திலேயே உயர்ந்த சோப்பு எதுவோ அந்த சோப்பை கொண்டு வந்து குளிப்பாட்டினாலும் ஒருவனின் பிரமிச்சிட்டு போகாது, இது ஆண்டவன் சொன்னது என்கிறான். இதை நபிகள் ஏற்றுக்கொள்வாரா? இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாம் இன்றைக்காவது எந்த இடத்திலாவது பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாக சொல்லியிருக்கிறதா? நாட்டை ஆளுகிற மன்னனாக இருந்தாலும் அவன் பின்னால் வந்தால் பின்னால் உட்கார்ந்துதான் தொழுகை நடத்த வேண்டும். கூட்டுகளை பெருப்புகிற ஒரு உழைப்பாளி வந்தால் முன்னால் வந்தால் முன்னால் வந்து அவன் தொழுகை நடத்தலாம். தொழுகை நடத்துகிற இடத்திலே மன்னனும் ஒன்றுதான், சாதாரண ஒரு உழைப்பாளியும் ஒன்றுதான் என்ற சமத்துவத்தை சொல்லுகிற ஒரே மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த சகோதரத்துவமும் சமத்துவமும் இஸ்லாம் என்கிற நிலையில் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவரும் சரி, இல்லை என்று சொல்லுகிறவரும் சரி, யாரும் மறுக்க முடியாது. ஆகவே மிகச்சிறந்த ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட மனித வாழ்வியலை கற்றுத்தருகிற ஒரு மார்க்கம் இது. அதற்கு ஒரு துரும்பாக அதை பற்றி கொள்ளுகிற வகையில் தான், அதை ஒரு நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுகிற வகையில் தான் இறை நம்பிக்கை போதிக்கப்படுகிறது. இறை நம்பிக்கை போதிக்கப்படுகிறது. அப்படி இறை நம்பிக்கை போதிக்கப்படுகிற போது உருவம் தரக்கூடாது, அது திசை திரும்பிவிடும், அது பாதை தவறி போய்விடும். மக்கள் வர வர தலைமுறை மாற மாற அதன் மீது உருவாக்கப்படுகிற பிம்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த பிம்பங்களால் மனித வாழ்க்கையே தடுமாறி போகும். ஆகவே உருவான காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் ஏற்றுக்கொண்ட கருத்தியலில் எந்த மாற்றமும் நிகழாமல் அப்படியே முதல் நபிகள் அவர்கள் காட்டிய வழியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அதற்கு காரணம் அந்த அருவ வழிபாட்டு கொள்கை தான். கௌதம புத்தர் கூட உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர் அல்ல. கௌதம புத்தர் சொன்ன மார்க்கமும் மனிதநேயத்தை சொல்லுகிற மார்க்கம் தான். ஆனால் எந்த கௌதம புத்தர் இந்துத்துவத்தை எதிர்த்து சகோதரத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் இங்கே பரப்பினாரோ அதே கௌதம புத்தருக்கு உலகமெல்லாம் சிலைகள் எழுப்பினார்கள். உலகத்தில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு சிலைகள் எழுப்பப்பட்டன என்று சொன்னால் அது கௌதம புத்தருக்கு தான். உலகில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான சிலைகளை எழுப்பினார்கள் என்று சொன்னால் அது கௌதம புத்தருக்கு தான். ஏனென்றால் கௌதம புத்தர் அந்த அருவ வழிபாட்டு கொள்கையை எங்கும் வலியுறுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை, அல்லது அதை ஒரு தீவிர பிரச்சாரமாக முன்னெடுத்து செல்லவில்லை. முகமது நபிகள் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க ஒரே மாதிரி, இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அரபு நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம்கள் மட்டுமல்ல, கருப்பினத்தை சார்ந்த முஸ்லீம்கள் கூட வழிபாட்டு தலத்தில் சமத்துவத்தை கடைபிடிக்கிறார்கள், சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறார்கள், ஒரே வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறார்கள். அது வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிற போது இதை விட மிகச்சிறந்த ஜனநாயகத்தை பரப்புகிற, சமத்துவத்தை நிலைநாட்டுகிற ஒரு மார்க்கம் இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான கருத்து. அந்த கருத்தை உணர்ந்துதான் பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியராக தன்னை பரிணாமம் அடைய செய்திருக்கிறார். அது ஒரு பரிணாமம். அவர் இங்கிருந்து அங்கே தழுவினார் என்று சொல்லுவதை விட ஒரு பரிணாமம் அது. இங்கே அதிமுகக்காரர்களும் இருக்கலாம், திமுககாரர்களும் இருக்கலாம், காங்கிரஸ்காரர்களும் இருக்கலாம், தேசிய லீக்கும் இருக்கலாம், அல்லது யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கலாம், கட்சிகள் வெவ்வேறு இருக்கலாம், அம்பேத்கரிஸ்டும் இருக்கலாம், பெரியாரிஸ்டும் இருக்கலாம். ஆனால் மார்க் அடிப்படையிலே நாம் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்கிற உணர்வோடு இங்கே இணைந்திருக்கிறோம். எனவே ஒரு இஸ்லாமியராக மாறியவர் ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்கக்கூடாது என்றல்ல, ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடாது என்றல்ல. பெரியாருடைய கருத்து கடவுளே இல்லை என்று சொன்னதற்கு காரணம் அது ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு கருத்து. இந்துக்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் மீது நம்பிக்கை என்கிற பெயரால் போலி சாமியார்கள் மீது நம்பிக்கை வைத்து உண்மையாய் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் கூட பெரியார் எதிர்த்திருக்க மாட்டார். உண்மையாய் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் பெரியார் எதிர்த்திருக்க மாட்டார். ஆனால் கடவுளின் பெயரால், சாமியார்களின் பெயரில் அல்லது கடவுளின் பெயரால் சுரண்டல்வாதிகளின் காலடியிலே, கடவுளின் பெயரால் போலிகளின் காலடியிலே மக்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொன்னார். அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொன்னார். ஆக கடவுளின் பெயரால் நடக்கிற மோசடிகளை தடுப்பதற்காகத்தான் அவர் கடவுள் எதிர்ப்பு என்கிற கொள்கையை உயர்த்தி பிடித்தாரே தவிர, இறைவனே இல்லை என்கிற இஸ்லாத்தை அவர் எப்போதும், இறைவனே இல்லை என்ற கருத்தின் மூலம் அவர் இஸ்லாத்தை எப்போதும் மறுத்ததில்லை. இறைவனே இல்லை என்ற கருத்தின் மூலம் இஸ்லாத்தை எப்போதும் அவர் விமர்சித்ததில்லை. இஸ்லாம் பெரியார் அவர்களாலேயே பாராட்ட பெற்ற ஒரு மார்க்கம். பெரியார் அவர்கள் எந்த இடத்திலும் இஸ்லாம் மதத்தை விமர்சித்து பேசவில்லை. ஏனென்றால் மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இங்கே அடிமைத்தனம் போதிக்கப்படவில்லை. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இங்கே ஏமாற்று நடவடிக்கைகள் இல்லை. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இங்கே சாதிய வேறுபாடுகள் இல்லை. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இங்கே சமூக சகோதரத்துவம் மறுக்கப்படவில்லை. எங்கே சகோதரத்துவம் மறுக்கப்பட்டதோ, எங்கே தனித்தனி தண்ணீர் கோலை வைக்கப்பட்டதோ, எங்கே சேரி ஊர் என்று பிரித்து மக்கள் வாழ அடிமைப்படுத்தப்பட்டார்களோ, திணிக்கப்பட்டார்களோ, அந்த இடத்தில் போய் சொன்னார், இதையெல்லாம் நீ கடவுளின் பெயரால் சொல்கிறாள், இதுவே கடவுள் இல்லை என்று நான் பிரச்சாரம் செய்வேன் என்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எனவே பெரியார் என்றைக்கும் பெரியார் தாசனும் பெரியாரும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. பெரியார் தாசன் என்று அவர் தன் பெயரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான கருத்தாக நான் பார்ப்பது ஒரு சமத்துவத்திற்கு போராடிய அந்த பெரியாரின் அடிமையாக நான் மக்களை சந்திக்கிறேன். சமத்துவத்திற்கு போராடிய அந்த பெரியாரின் கருத்துக்களை நான் மக்களிடத்திலே பரப்புகிறேன் என்கிற அந்த பொருளில் தான் சொன்னார். அதே கருத்தை தான் இன்றைக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இவர் பெரியார் தாசனாகவே இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் என்கிற அந்த அடையாளத்தோடு கருத்துக்களை பரப்புகிறார், பரப்ப போகிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இஸ்லாத்தை பரப்புவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுவார், பரப்புவார். அது அவருடைய கடமை. அவருக்கு இருக்கிற அந்த பேச்சாற்றல் என்பது இஸ்லாத்தின் உண்மை பொருளை, அந்த சாரத்தை, அந்த வாழ்வியல் நெறியை மிகச்சிறப்பாக பரப்பக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கிறது, ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒரு ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்து வந்த ஒரு போராளி. அந்த வகையில் என்றைக்கும் அவர் மீது எனக்கு அளவிறந்த மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் அவர் பேசியிருக்கிறார். இஸ்லாம் வெறும் மதம் என்கிற அடிப்படையிலே நாம் பார்த்துவிடக்கூடாது. மாந்தவியல் நெறியை பரப்புகிற ஒரு மார்க்கம் எல்லாவற்றையும் விட இதில் அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளும் நமக்கு தேவைப்படுகிறது. மார்க்க அடிப்படையிலான புரிதல் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது அரசியல் சார்ந்த பார்வையும் நமக்கு தேவைப்படுகிறது. மார்க்கத்திலே தீவிரமாக இருந்த ஸ்பெயின் என்கிற நாடு 100க்கு 100 விழுக்காடு முஸ்லீம்களை கொண்ட நாடாக இருந்தும் இன்றைக்கு அது அந்த அடையாளத்தையே இழந்து போனது. அங்கே முஸ்லீம்களே இல்லை என்கிற நிலை உருவாகிவிட்டது. இதனால் என்ன காரணம்? அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நிலைநாட்ட வேண்டும் என்பதில் அவர்கள் ஈடுபாடு காட்டாமல் போய்விட்டார்கள். எனவே அரசியல் அதிகாரத்தில் எவன் இருந்தானோ, வலிமையோடு இருந்தானோ, அவன் கடைசி முஸ்லீம் வரையில் விடமாட்டேன் என்று அடித்து விரட்டினான், அழைத்து ஒழித்தான், கொடுமை செய்தான். தமிழகத்திலும் இந்தியாவிலும் நான் இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்னை இஸ்லாமியராக தழுவிய பிறகுதான் நீங்கள் சகோதரராக கருத வேண்டும் என்பது இல்லை. அரசியல் தளத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து சகோதரர்களாக இணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அரசியல் அதிகாரத்தோடு நமக்கு தொடர்பு தேவைப்படுகிறது. அரசியல் தளத்திலே நமக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை, ஒரு வரலாற்று தேவை இருக்கிறது. அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு அரசியல் தளத்திலே தலித்துகளையும் முஸ்லிம்களையும் இணைக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறேன். விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகள் பெரிய அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இழந்திருக்கிற அரசியல் உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக. ஆக நாம் எவ்வளவுதான் மார்க்கத்தில் தீவிரமானவர்களாக இருந்தாலும் வலிமையானவர்களாக இருந்தாலும் அரசியல் ரீதியான வலிமையை பெற்றவர்கள் நம்மை நசுக்கிவிட முடியும், ஒடுக்கிவிட முடியும், நம்மை சிதைத்து விட முடியும், நம்மை சிதறடித்து விட முடியும், நம் ஒற்றுமையை சீர்குலைத்து விட முடியும், மேலும் நம்மை அவர்கள் சிறுபான்மையினராக ஆக்கிவிட முடியும். எனவே இந்த மார்க்கத்தில் நமக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடும் தீவிரமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அரசியல் தளத்திலும் நமக்கு தீவிர ஈடுபாடும் அந்த அக்கறையும் தேவைப்படுகிறது. அந்த களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களோடு 100க்கு 100 விழுக்காடு உற்ற துணையாய் இருந்து களப்பணியாற்றுவோம். எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளோடும் சகோதரர்களாய் கைகோர்த்து நிற்போம். கடந்த 15ஆம் தேதி கூட நான் நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்னே நடந்த ஒரு மாபெரும் இடஒதுக்கீட்டு பேரணியில் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்துவிட்டு வந்தேன். எனவே நம்மிடையே மார்க்க ரீதியான அந்த புரிதலை போல அரசியல் அளவிலான புரிதலும் நமக்கு தேவைப்படுகிறது. அரசியல் தளத்தில் ஆழ்ந்த அறிவுள்ளவர் நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்கள். அவரை போல் நான் அம்பேத்கரை படிக்கவில்லை, அவரை போல் நான் பெரியாரை படிக்கவில்லை, அவரை போல் நான் தத்துவ தலங்களிலே பெரிய புலமையை பெற்றிருக்கவில்லை. அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார் என்றால் அது தடுமாற்றத்தில் எடுத்த முடிவே கிடையாது. தெளிவான முடிவு, தீர்க்கமான முடிவு, உறுதியான முடிவு, மிகச் சரியான முடிவு. அவர் இஸ்லாத்தை இன்றைக்கு தழுவியிருப்பதை நாம் நெஞ்சார வரவேற்கிறோம், நெஞ்சார பாராட்டுகிறோம். இஸ்லாத்தை பற்றி அவர் இனி பேச வேண்டும். இஸ்லாம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் கருத்தியலாக பரவும், அது ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கும். உயிர் மூச்சு உள்ள வரையில் அவர் அப்துல்லாவாக இந்த மண்ணில் ஜனநாயகத்தையும் மனிதநேயத்தையும் பரப்பக்கூடிய ஒரு பேறு பெற்றிருக்கிறார். அந்த வாய்ப்பு இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது இந்தியாவெங்கிலும் பயன்படும் என்கிற வகையிலே நான் நெஞ்சார அவரை பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.